போற்றியார் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது கூட இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு திருவடி கொள்ளுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்மயல் சூழ் திருப்பெருந்துறையூரே சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.